வெள்ளசை கோபி அரகலே பதவி ஸ்ரீபுர கோபி கிரியாக்கார காம்பலத் ரிதிகம மினிரம் பத்தல எல்லி மதரத் வைத்திய சிஷ்ய சட்டன் மலதித் கபுகேகி ஹண்ட சக்ரிய அசனு யுகைய மித்ரவருணி வெடி ஆயத்தக நோவே இக்தா சாட்டசிய ஹத்தலி சாட்டே முடு பிம் பானத்தட்டே ரேவு கரலி கேசு அப்பே முத்து மித்தான்கே ருபிரேன் சாரவத்து வெள்ளசே கோவிபிம் நவத்த வரக் ஜாதிக சமாகம் நத்தம் பகு ஜாதிக சமாகம் மகின் கிலகணித்தி ஏட்ட எரிஹிவு நகுனு வெள்ளசே ஜன அரகலியட்ட பண பெவு கீதையாயுமே மேக அத்திரம ஹந்தும் நன்னே ரத்னஸ்ரீலியு வெள்ளசே கீதைய ஹட்டிட்டு அர்த்த பூர்ண கீபத வேலக்க மகிமையை பிரகட்டவன் ஈட்ட அனன்ய நாத ரட்டாஹா ஸ்வர ரட்டா மவமின் தம ஹண்ட பௌருஷேன் பொது ஜன அரகலைய மோஹத்கல லங்காம் அவதிக்கல குணதாச கபுகே கேயு வெள்ளசே கீதைய அது கயான்னே கபுகேகே புதா மித்ர கபுகே அப்படி ஆதரின் பிலிகானிமு சந்த சூரியா இசுன பூமியே மனரம் மாளிகாவே ருப்பு சென்று மாளிகாவே கவசுன சந்த சூரியா இப்பதுன வர்ண பூமியே மனரம் மாளிகாவே யுத்த கட்டவி ருபுசென் சத்முகுந்து மதிந்துவரி அம்பி வட்டகலே மனரம் மாளிகாவது மாளிகாவது கவசுன சந்த சூரியாதி வர்ண பூமியே மனரம் மாளிகாவே யுத்த கட்டவி ருபுசென் சத்முகுந்து மதிந்துவரி அம்பி வட்டகலே மனரம் மாளிகாவது மாளிகாவது காலையே ராவே.